கதைகள் சொல்லவா உண்மையை சொல்லவா இரண்டுமே ஒன்றுதானோ? ஓவியம் வரையவா உன் கால் தடம் வரையவா இரண்டுமே ஒன்றுதானோ? யார் அந்த ரோஜாப்பு கண்ணாடி நெஞ்சின் மேல் கல் வீசி போனால் அவள் யாரோ? உள்ளம் கொள்ளை போகுதே உன்னை கண்ட நான் முதல், உள்ளம் கொள்ளை போகுதே அன்பே என் அன்பே, உள்ளம் கொள்ளை போகுதே உன்னை கண்ட நாள் முதல், உள்ளம் கொள்ளை போகுதே அன்பே என் அன்பே. என் மனசுக்கும் ஒற்றுமை இருக்கிறதோ? இரண்டுமே பூஜைக்கு போகாதோ? பூமிக்குள் இருக்கின்ற நெருப்புக்கும் என் ஆசைக்கும் சம்பந்தம் இருக்கிறதோ? இரண்டுமே வெளிவர முடியாதோ? செடியை பூ பூக்க வைத்தாலும் வேர்கள் மண்ணுக்குள் மறையும், உதட்டில் புன்முறுவல் பூத்தாலும் உள்ளே சருகாய் கிடக்குதே. ஏன் சுற்றுகிறோம் என்று தெரியாமல் சுற்றுதுமா இங்கு என் வாழ்வும்? உண்மையில் என் மனம் எழுகாகும் சில வீட்டுக்கு தானது ஒளி வீசும், கடைசி வரை தனியாயுருகும். பிறரின் முகம் காட்டும் கண்ணாடி அதற்கு முகம் ஒன்றும் இல்லை, அந்த கண்ணாடி நான் தானே, முகமே இல்லை என்னிடம் வா. சொல்லவா உண்மையை சொல்லவா இரண்டுமே ஒன்றுதானோ? ஓவியம் வரையவா உன் காதடம் வரையவா இரண்டுமே ஒன்றுதானோ? யார் அந்த ரோஜாப்பூ கண்ணாடி நெஞ்சின் மேல் வீசி போனால் அவள் யாரோ? உள்ளம் கொள்ளை போகுதே உன்னை கண்டு நாள் முதல், உள்ளம் கொள்ளை போகுதே அன்பே என் அன்பே, உள்ளம் கொள்ளை போகுதே உன்னை கண்டு நாள் முதல், உள்ளம் கொள்ளை போகுதே அன்பே என் அன்பே.